போ போ நீ எங்க வேணாம் போ போ போ போ நீ ஒன்னும் வேணாம் போ எனக்கு ஒன்னும் கவலை இல்லை போடி தங்கோ போ நீ யார வேணா ஜோடி சேரு சோகோ இல்ல போ கொல்லாம என்னோட இல்லாம தள்ளாட விட்டுட்டியே போ போ போ நீ எங்க வேணா போ போ போ போ நீ ஒன்னும் வேணா போ தங்கமே என்னிடம் என்ன குறை கூற வத்தியே விட்டதே கண்ணுக்குள்ளு நீர் ஒய்ந்திடாமலே சிறுவயதில் ஊஞ்சலாடினோம் மாறிடாமலே நடுவயதில் ஊரை கோளினோம் ஒரு நாள் கூட நீங்காமல் கேலி பேசினோம் நம்மை வேறாக பார்த்தோரை ஏனோ ஏசினோம் செல்வமே போ போ போ நீ கூடு விட்டு போ கொல்லாம என்னோட இல்லாம தள்ளாட விட்டுட்டு